ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ತೀರ್ಥೈರ್ವೃತಂ ವೃಜಿನ ದುರ್ಗತಿ ನಾಶನಾರ್ಹೈ ಶೇಷ ಕ್ಷಮಾ ವಿಹಗರಾಜ ವಿರಿಂಚ ಜುಷ್ಟೈಃ ನಾಥತ್ವಯಾ ನತ ಜನಸ್ಯ ಭವೌಷಧೇನ ಪ್ರಖ್ಯಾತಮೌಷಧ ಗಿರಿಂ ಪ್ರಣಮಂತಿ ದೇವಾಃ. 11ನೇ ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. 10ನೇ ಪದ್ಯತ್ತಿಲ ಎಂಪೆರುமானுடைய உரை விடங்கள், அவன் எங்கெங்க எந்தெந்த ரூபத்துல எழுந்தள்ளிருக்கிறான்னு சந்திச்சார். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம்தான் திருவகீந்திரபுரம் சாதிச்சார். பிரம்மாச்சலம்னு அதற்கு ஒரு பெயர் இருக்கிறத காண்பிச்சார் 10வது பத்தியத்துல. இப்ப இந்த 11வது பத்தியத்துல மேலும் அந்த க்ஷேத்திரத்துக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு, எப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களால இந்த க்ஷேத்திரமானது நிறைந்திருக்கிறது, அதனால அதுக்கு ஒரு ஏற்றம், அது என்ன ஏற்றம்ன்றத அழகா அவைகளுடைய பேரை சொல்லி இந்த 11வது பத்தியத்துல திருவகீந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையை இன்னும் விஸ்தரிக்கிறார். நாத, நாத தான் அதுல கிரியாபதம், சம்போதன பதம், க்ஷமிக்கணும், நாத சம்போதன பதம். பிரணமந்தி தான் கிரியாபதம், நமந்தி பிரணமந்தி. நமந்தினா வணங்குகின்றனர், பிரணமந்தின்னு சொன்னா பிரகர்ஷேன நன்றாக வணங்குகின்றனர். நம் தாத்து எவர் யார்னு கேட்ட தேவாகா, தேவாகா பிரணமந்தி, தேவர்கள் வணங்குகின்றனர். யாருன்னு கேட்டா ஔஷத, ஔஷத கிரிம், ஔஷத கிரிம்னு சொன்னா அந்த அந்த க்ஷேத்திரத்தை ஔஷத கிரின்னு குறிப்பிடுறார். ஔஷத கிரியை, சிறிய திருவடி அந்த சஞ்சீவ மலையை கொண்டு வந்தப்ப அதிலிருந்து உதிர்ந்த ஒரு சிறு பாகம் கூட சொல்ற அந்த ஔஷத கிரிய. அப்படிப்பட்ட ஔஷத கிரியை தேவர்கள் வணங்குகின்றனர். என்ன அப்படி ஏற்றம் அதுக்குன்னு கேட்டா, துவயா பிரக்யாத்தம் ஔஷத கிரிம், துவையான உன்னால். நாத்தன்னு சொன்னா தேவநாத தான் பெயர், பாதி சொன்னா கூட அந்த பூர்த்தியான பேரை சொன்னாதான் அர்த்தம் அதுக்கு. நாதமுனிய சொல்லச்சே கூட ரங்கநாதமுனியும் சொல்றது இல்ல, நாத்தேன துவையா அந்த மாதிரி அங்கங்க அந்த பெயர்ல ஒரு பகுதியை சொன்னா கூட அந்த முழு பேரையும் குறிக்கும்னு ஒரு மேக்சிமம் ரூல் இருக்கு. அது மாதிரி நாத்தன்னு சொன்னா இங்க தேவநாத, தேவாதிராஜ, இதான் அர்த்தம் அதுக்கு. தெய்வநாயகனே துவயா பிரக்யாத்தம், துவையான உன்னால், திருத்தியா பக்தி ஏகவச்சனம் யுஷ்ம சப்தத்துக்கு. பிரக்யாத்தம்னா புகழ் பெற்றதாக இருக்கக்கூடிய ஔஷத கிரிம், ஔஷத கிரிம்ன்றது இரண்டாம் விபக்தி, இரண்டாம் வேற்றுமை ஏகவச்சனம். அதற்கு விசேஷனம் தான் பிரக்யாத்தம், பிரக்யாத வைபவம்னு சொல்றோம்னு. அப்படிப்பட்ட புகழ் பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த ஔஷத கிரியை தேவர்கள் வணங்குகின்றனர், நமஸ்கரிக்கின்றனர். நீ எப்படிப்பட்டவன் கேட்டா பவௌஷதேன துயா, பவன சம்சாரம், சம்சாரத்துக்கு மருந்து யாருன்னு கேட்டா எம்பெருமான் தான். ஔஷதம் ஜெகத சேத்துகுன்னெல்லாம் திருநாமங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உன்னால், அப்படிப்பட்ட உன்னால், சம்சாரத்துக்கு மருந்தாகிய உன்னால் புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய ஔஷத கிரியை தேவர்கள் வணங்குகின்றனர். மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, விருஜின துர்கதி நாசன அருகைஹி, விருஜினம் விருஜினகன்றதுக்கு என்ன அர்த்தம்னா பாபம் அர்த்தம், விருஜினா பாபம். துர்கத்தின்னு சொன்னா தௌர்கத்திய துர்விஷ அப்படின்னு அங்க சாதிக்கிறார் கோதாஸ்துதியில. துர்கத்தின்னு சொன்னா ஏழ்மை வறுமை. நாசன, நாசன அழிப்பதில், அருக அப்படின்னா ஏற்றதுன்னு அர்த்தம், அருகனா ஏற்றது. ஸ்தோத்தும் அருகசித்வம் அப்படின்னா பாக்குறோம். இப்ப பாபத்தையும் வறுமையையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தியை உடையது, அவைகளால் அருகைன்னு சொன்னா இப்ப திருத்தியா பக்தி பகுவச்சனம். சோ மூன்றுக்கு மேற்பட்ட மூன்று அல்லது மூன்றுக்கு பேர் மேற்பட்ட சில பெயர்களை குறிப்பிட போறார். அதனால பகுவச்சனத்துல போட்டுட்டார் விருஜின துர்கதி நாசன அருகைஹி. அது சந்தினால விருஜின துர்கதி நாசனார்கைஹின்னு சவர்ண தீர்க்க சந்தி எடுத்து நாசனார்கைஹின்னு என்ன அவைகள்னு கேட்டா சேஷ க்ஷமா விஹகராஜ விரிஞ்ச ஜுஷ்டைஹி. சேஷ ஆதிசேஷன் புராணத்தை பார்த்தோம்னா சில குறிப்புகளை பார்த்தோம்னா சேஷ தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கான். அது இன்னைக்கும் கிணறு ரூபத்தில் இருக்குன்னு சொல்ற ஆதிசேஷன் அவர் ஒரு வாட்டி இந்த புண்ணிய தீர்த்தத்தை ஏற்படுத்தினார்னு ஒரு புராண குறிப்பு. அதற்கடுத்து க்ஷமா பூமி தீர்த்தம்னு ஒன்று இருக்கான். முன்னாடி பூமி பிராட்டினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்த்தம். அடுத்து விஹகராஜ விஹகராஜன் சொன்ன கருடன் விஹகன பக்ஷி விஹங்க விஹங்கம விஹக இதுனா பக்ஷி ராஜன் சொன்ன அவைகளை சிறந்தது அது கருடன். கருட நதி தான் கருட தீர்த்தம். அதுக்கு ஒரு புராண குறிப்பு இருக்கு. விரிஞ்சன் சொன்ன பிரம்ம தீர்த்தம் விரிஞ்சி மத்தியே விரிஞ்சி சிவயோகோ விரிஞ்ச விரிஞ்ச விரிஞ்சி ரெண்டு பிரம்மாவை குறிக்கும். இப்படிப்பட்ட நான்கு ஜுஷ்டைஹி ஜுஷ்டைஹினா அவர்களால் அடையப்பெற்றவை ஆக இருக்கக்கூடிய இதுவும் திருத்தியா பக்தி பகுவச்சனம். அப்ப சேஷ தீர்த்தம் பூ தீர்த்தம் அல்லது பூமி தீர்த்தம் கருட நதி பிரம்ம தீர்த்தம் இப்படிப்பட்ட நான்கு தீர்த்தங்களால் தீர்த்தைஹி ஜுஷ்டைஹி தீர்த்தைஹி. தீர்த்தம்ன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஜலத்துக்கும் உண்டு ஆச்சாரியருக்கும் உண்டு. ஜுஷ்டைஹி தீர்த்தைஹின்னு சொல்லிச்சு. இதுவும் இந்த தீர்த்தைஹிக்கு தான் இந்த ரெண்டும் விசேஷமா அமையுது. விருஜின துர்கதி நாசனார்கைஹி சேஷக்ஷமா விஹகராஜ் விரிஞ்ச ஜுஷ்டைஹி தீர்த்தைஹி. இவர்களால் அடையப்பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்களால் விரதம் விரதம் ஆவிரதம் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஔஷதகிரின் அர்த்தம் அதற்கு போர்த்தது. மேலும் இவ என்ன பண்றதுன்னு கேட்டா நதஜனசிய பவ ஔஷதேன துயா. நதஜனம் நதஜனம் வணங்கியவர்களுக்கு சரணம் புகுந்தவர்களுக்கு பவ ஔஷதேன சம்சாரத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடிய உன்னாலும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்த ஔஷதகிரியை தேவர்கள் நமஸ்கரிக்கின்றனர். இப்படி இந்த பதினோராவது பத்தியத்துக்கு அர்த்தம் அமைஞ்சிருக்கு. ஒரு தடவை அண்மையத்துக்கு வைக்க பார்த்தோம்னா நாத விருஜின துர்கதி நாசன அர்ஹைஹி அல்லது விருஜின துர்கதி நாசனார்ஹைஹி சேஷக்ஷமா விஹகராஜ விரிஞ்ச ஜுஷ்டைஹி தீர்த்தைஹி விரதம் நதஜனச பவ ஔஷதேன அல்லது பவௌஷதேன துவயா பிரக்யாத்தம் ஔஷதகிரிம் தேவாக பிரணமந்தி. நாத தேவநாதனே தெய்வநாயகனே விருஜின துர்கதி நாசனார்கைஹி பாபத்தையும் வறுமையும் போக்கக்கூடியது. ஏன்னா பாபத்தை போக்கினா மோட்சத்துக்கு வழின்னு சொல்லலாம். பட் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கணுமே அதனால இங்க இருக்கிறதுக்கு ஒரு வறுமையும் போக்குறதா அப்படி வச்சுக்கலாம். அப்ப பாபத்தையும் வறுமையும் போக்கடிக்கக்கூடிய போக்கடிப்பதற்கு ஏற்றனவாக உள்ள மேலும் அவைகள் என்னன்னு கேட்டா சேஷ க்ஷமா விஹகராஜ விருஞ்ச ஜுஷ்டைஹி ஆதிசேஷ தீர்த்தம் பூமி பிராட்டியில் சம்பந்தப்பட்ட தீர்த்தம் கருட நதி பிரம்ம தீர்த்தம் அல்லது இவர்களால் ஜுஷ்டைஹி இவர்களால் அடையப்பெற்றனவாக இருக்கக்கூடிய தீர்த்தைஹி புண்ணிய தீர்த்தங்களால் விரதம் விரதம்னா சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய ஔஷதகிரி மேலும் நதஜனசிய பவ ஔஷதேன துவயா வணங்கிய ஜனங்களுக்கு சம்சாரத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடிய உன்னால் பிரக்யாத்தம் ஔஷதகிரி புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்த ஔஷதகிரியை தேவாக பிரணமந்தி தேவர்களும் வணங்குகின்றனர்னு தாத்பரியமானது. பவ ஔஷத பவௌஷத இது விருதி சந்தி ஆ ஔ ஔவாவே இருக்கும். பவௌஷத பவௌஷதேன துவயாக்கு அது விசேஷனம் பவௌஷதேன துவயா. இப்படி இந்த பதினோராவது பத்தியத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.